சத்யம் அம்மன் மேலானி வீரமகாளி மேலானி புனஜோட தெய்வம் மேலானி பத்தாம் மாதத்துக்குனே ஒட்டாம் மாதத்துக்குனே விடுதலாக்கி தருவேன். சத்யம் காணி மேலான பெண்களோட சேர்ந்து பானக்கச்சட்டியோட வச்சு உதவி செய்யும். லெப்டினன்ட் கர்னல் விஜயகாந்த், பட்டிகுளம் டிஸ்ட்ரிக்ட் கமாண்டர். எதிராக ஏற்பட்ட நேரடி மோதலில் வீரச்சாவை அடைந்தார். பெரிய உபகாரம். நன்றி. Thank you.